பாலீச்சின பொட்டுன்னு போட்டுட்டு பட்டு சேலையில நடந்து வந்தா வந்தா நீ கையில இல்ல மாமா மனசுல கீறி விட்டா எனக்கு எனக்கு இருக்கிற ஆசைகளை எல்லாத்தையும் உனக்கு எனக்கு இப்ப பத்தி வச்சா கொண்டு திரும்பிப்பா இதை திரும்பிப்பா இந்த மாமா கொஞ்சம் வேற மாதிரி அறிந்து பாரு ஒரு கட்டி விட்டு உன் கழுத்துல மூன்று முடிச்சு போட்டு நான் கால மெத்தையில கால போறேன் நான் தள்ளி கட்டி அடி தாக்க போறேன் ஐயோ ஹோம் வித் ஹீரோ நானும் விடியது விளையாத மைஸ்ட்ரோ ஏ ஸ்வீட்டி மை மாமி தெரியது உன் பேர் தாண்டி ஹே ஒன்றாகும்.